ಇಮಾನ್ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಕವಿತಾರ್ಯಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋಮೇಶಾಂತಾಗದಿಪರ್ಯಂತಾಯಸರಸ್ವತೀ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನಬದ್ಧದೀಪಂ ದಯಾನಿಧಿಂದರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ವಂದೇ ವೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀ ಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತೀ ಕುಂಭವಂ ಧಾಮ ವೈಜಯಂತೀ ವಿಭೂಷಣಂ ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯೇತವನ್ವಯ ದಿಗರತಶ್ಚಾಥೇಷು ವಿಘ್ನಸ್ವರಾಡೇ ದೇವೇ ಬ್ರಹ್ಮನ್ ಮಹದ ವ್ಯಾಧಿಕ ಯೇ ಮುಖ್ಯಂತೇಯಂ ಧೂರೇಹಾನ್ ತೇಜೋ ವಾರಿಮತಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ತ್ರಿತರ್ಗೋ ಮೃಢಾನ್ ಧಾಮ್ನಾ ತೇನ ತದಾ ನಿರತ್ತಭೂಷಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ ಧರ್ಮ ಪ್ರೋಜ್ಜಿತ ಕೇತವೋತ್ರ ಪರಂ ಪರಮೋ ನಿರ್ಮತ್ಸರಾಣಾಂ ಸದಾಂ ವೇದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತುತಿಪದಂ ತಾಪತ್ರಯೋನ್ಮೂಲನಂ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿಗತೇ ಕಿಂವಾಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಸದ್ಯವರುಧ್ಯತೆ ಯತ್ರ ಕೃತಿಭಿಃ ಶುಶ್ರೂಹೋಭಿ ತಕ್ಷಣಾದಿ ನಿಗಮಕಲ್ಪತರೋದ್ಗಳಿತಂ ಫಲಂ ಸುಖಮುಖಾದಮೃತದ್ರವ ಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಥಮಾಲಯಂ ಮುಹುರಹೋರಚಿಕಾ ಭುವಿ ಭಾವುಕಾಃ ಶ್ರೀಮತ್ ಭಾಗವತದಲ್ಲೇ ಇಪ್ಪೊಳುದು ಅಮೃತಮಂಥನ ಪ್ರಕರಣತ್ತೆ ನಾಮ ಪಾತ್ರಕೋ இந்த அமிர்தமந்தன பிரகரணத்துல சொல்லிட்டு கஷீரசமுத்திரத்தை கடைஞ்சி முதல்ல ஹாலஹால வருஷம் வருது. அதுக்கப்புறமா உச்சைத்தலத்து ஐராவதம் வஸ்துபம் போன்ற மணிகள்லாம் வருகின்றன. அவையெல்லாம் அங்கங்க யார் யாருக்கு அது விரும்புகிறாளோ அவளுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காளோ. அதுக்கப்புறமா பெரிய பிராட்டியா அவதரித்த போன வாரத்தில் வயதுக்கு முன் உபன்யாசம் ஆகவத உபன்யாசத்தின் போது ஒரு அன்பர் இந்த விஷயத்தை கேட்ட பிரியபிராட்டியா அமிர்தமசனம் பண்ணும்பொழுதுதான் அவதரித்தார்னு சொன்னாக்க பெருமாளும் தாயாரும் எப்பொழுதும் விட்டு பிரியாதவர்களாக இருக்கின்றக்காள அப்படி இருக்கச்சு இப்ப இதுக்கு முன்னையே பெருமாள் வாமனமூர்த்தியாக இருந்து இந்த அமிர்தமசனம் பண்றதுக்கு எல்லா சகாயமும் பெருமாள் ஆமையாக கூர்ம ரூபமாக இருந்துட்டு எல்லா சகாயமும் பண்ண கூர்ம ரூபமாக மாத்திரமல்ல சகசர பாகுவாகவும் இருந்துட்டு இந்த பெருமாளை எல்லாருக்கும் எல்லாருடைய தேவாம்ச தேவதைகளிடத்துல தேவாம்சமாகவும் அசுராளிடத்துல அசுராம்சமாகவும் இருந்துட்டு இவரே மேல பிடிச்சுக்கிறவராகவும் இருந்துட்டு வாசுக்கையிலையும் இருந்துட்டு இந்த அன்பு மசனத்தை பண்ணி வச்சேருன்னு சொல்லிச்சு. அப்ப பெருமாளும் தாயாரும் விட்டு பிரியாதவளாக இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிச்சு. அப்ப தாயார் இல்லாத போயிட்டேரா? அப்புறம்தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு சகயோகம் ஏற்பட்டுதா? அதுக்கு முன்ன சகயோகம் இல்லையா? இங்க எப்படி நாம புரிஞ்சுக்கிறதுன்னு விளக்க வேண்டும் என்று சாதித்தார். அப்போ அதுக்கு சமாதானமும் அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்ன நானு. இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் நானு. இப்பொழுது பெருமாளுடைய நிலை ஐந்து நிலைகள் என்று சொல்லப்படுகின்றது. பரம், யூகம், விபவம், ஆர்தம், அர்ச்சை என்பதாக பரன்றது சீவைகுண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிறது. வியூகம்ன்றது சங்கரகன பிரத்யும்ன அனிருத்தன் என்கிற ரூபத்தில் பிரிட்டிஷ்தி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிற மூர்த்தியாக இருப்பது. விபவாவதாரம்ன்றது ராமகிருஷ்ணா தேவதாரம், ராமனாக கண்ணனாக மத்தியமாக கூர்மமாக எல்லாம் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணுவ. அர்ச்சாவதாரம்ன்றது கோவிலில் நாம் தெரிவிக்கிறோம், கோவில்லையோ ஆற்றுலையோ திவ்யமங்கல விக்கிரகத்தோட விவசாயிக்கிறாரு, அந்த சேவைக்கு அர்ச்சாவதாரம்னு சொல்லி சொல்றோம். அந்தரியாமின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளேயும் பெருமாள் இருந்திருக்க, நியமிப்பவராக இருந்திருக்க, இப்படி ஐந்து நிலைகள் பெருமாளுக்கு சொல்லப்பட்டன. இந்த ஐந்து நிலைகள்லையும் பெருமாளும் தாயாரும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. தாயார் இல்லாத பெருமாள் கிடையாது, பெருமாள் இல்லாத தாயார் கிடையாது. இந்த ஐந்து நிலைகள்லுமே பெருமாளும் தாயாரும் சேர்ந்துதான் இருந்திருக்கா. இதுதான் நம்ம சித்தாந்தம், இதுதான் எம்பெருமானாருடைய திருவள்ளம், இதுதான் வேதங்கள்லேயும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கு, இப்ப சீதா பெருமாள் அவதாரம் பண்ண, சீதா பிராட்டி அவதாரம் பண்ணா, இப்படி எல்லாம் சொல்றது, இது என்ன அர்த்தம், இது புரியலையே அப்படின்னு சொன்னா, ராமாவதாரம் பண்ணச்சே பெருமாள் சொல்ற பிதரும் ரோஜையா மாதன் தேவதெல்லாம் பிரார்த்தனை பண்றதா, பெருமாள் உத்தரால தான் ராவண வதம் பண்ண முடியும், ராவணன் சாதுக்களுக்கெல்லாம் சிரமத்தை கொடுத்துருக்கான், அவனை வதம் பண்ணி சாதுக்களுக்கு ரட்சணம் பண்ணணும் என்பது தேவதைகளுடைய பிரார்த்தனை. பிரம்மாவோ வரம் கொடுத்துட்டு ராவணனுக்கு தேவதா ரூபத்தில் இருந்துட்டு அவனுக்கு வதம் நேரிடக்கூடாது என்று வார்த்தை கொடுத்துட்டு, அப்போ அவன் கேட்காதது மனுஷ ரூபத்தில் ஒன்றுதான், அந்த மனுஷ ரூபத்தில் பெருமாள் அவதரித்து ராவண வதம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார் பிரம்மா. பிரம்மாவனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக பெருமாள் மனுஷனாக அவதாரம் பண்ற. பெருமாள் அப்ப யார் இடத்துல போய் மனுஷனாக அவதாரம் பண்ணணும்னா, யாரோ ஒரு மனுஷனுக்கு தானே குழந்தையா பிறக்கணும், யாரு குழந்தையா பிறக்கிறதுனாக்க, பிதரம் ரோஜையா மாத்தன்னு சொல்லி தசரதர் எனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிச்சுக்கிறார். அவர் அப்படி தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தையா பிறக்கிறார். அதே பெருமாள் தான் கிருஷ்ணாவதாரத்துல வரைச்சே வசுதேவரும் தேவகியும் தமக்கு தாய் தந்தையாக இருக்கட்டும் என்று பெருமாள் சங்கல்பிக்கிறார். அவர் சங்கல்பானுகுணமான ஒரு ஆவிர்பாவம் தான், தோன்றுதல் தான் ஏற்படுறது. நாம நினைச்சோம்னாக்கா இவா தான் எனக்கு அம்மா அப்பாவா இருக்கணும்னு நினைச்சோம்னாக்கா அவளை குழந்தையா நம்மளால பிறக்க முடியுமான்னு, நமக்கு கர்மானுகுணமாக என்ன பிறவி ஏற்பட்டதோ அப்படிதான் ஏற்படுறது. இப்படி பெருமாள் எப்படி அந்த விபவாவதாரத்திலையும் கூட கிருஷ்ணாஜினேன சம்பிரன்வன் சொல்ற பெருமாள் வாமனமூர்த்தியாக அவதாரம் பண்ணச்சே கூட அந்த திருமார்பில மகாலட்சுமி இருந்துருக்கலாம், இது பிரம்மச்சாரி வேஷம் போட்டு இவர் போறார், இது திருமார்பில மகாலட்சுமியை பார்த்த உடனே பலி சக்கரவர்த்திக்கு எதனா எண்ணம் வந்துட போறதே தப்பா, இது என்னடா பிரம்மச்சாரி மார்லேயே ஒரு ஸ்திரீய வச்சுருக்காருன்னு நினைச்சுக்க போறேன்றதுக்காக அந்த மாந்தோலால இழுத்து இழுத்து போத்துக்கிறேன், பிராட்டி தெரியாத பிடிச்சு போத்துக்கிறேன்னு சொல்லிருக்க. இப்ப இந்த அவதாரத்திலையும் பெருமாளை விட்டு பிரியாதவளாக தான் பிராட்டி இருந்துருக்க, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இப்ப இந்த திருப்பார்கடல்ல பிராட்டி அவதரித்தாள், அதே மாதிரி ஜனக மகாராஜாவினுடைய யாக பூமியில சீதா பிராட்டி அவதரித்தாள், ருக்மணி அவதாரம் பண்ணா, இப்படி எல்லாம் சொல்றவன் அந்த அவதாரத்தை என்னன்னு சொல்றது கேட்டேன். இங்க எப்படி பெருமாளுடைய விபவாவதாரமாக ராமனாக கிருஷ்ணனாக மத்தியமாக கூர்மமாக எல்லாம் பெருமாளுடைய அவதாரம் சொல்லப்படுகின்றதோ அந்த மாதிரி தாயாரனுடைய அவதாரமும் இவைகள் எல்லாம் பாகவத்தை பவத்கீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனின்னு எப்பவும் தாயார் பெருமாளை விட்டு பிரியாதவர்களாக தான் இருந்துருக்கேன். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரையும் மாறுபான்னு மகாலுக்கு ஒரு நிமிஷம் கூட உண்மைட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி அந்த பெருமாளுடைய திருமார்பிலேயே இருந்துருக்கவள் தான் அது. அப்படிப்பட்டவள் இப்ப இங்க அவதாரம்ன்றது என்னதுன்னா, நம்மள மாதிரி இல்ல, ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க முடியாதுன்றது இல்ல, இவாளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சாமர்த்தியங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி நிலையில இங்க இங்க சமுத்திரத்துல அதாவது க்ஷேர சமுத்திரத்தை கடையும் பொழுதும் பிராட்டி அவதரித்தார். அவதரித்ததோட மாற்றமில்ல, தான் இப்படி இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்னன்றதையும் பார்க்கணும். அங்கங்க ஒவ்வொரு நோக்கத்தையும் பார்க்கணும். இந்த தாயார் அவதாரம் பண்ணச்சே அவ ஆச்சரியமான ரூபத்தோட இருந்துட்டு இருக்க, ஆச்சரியமான ஒரு இது இருக்கிற ஜந்துக்கள் தான் நல்ல விஷயமா எது இருந்தாலும் அதுல ஆசைப்படுறதுன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. இப்ப அமிர்தமர்த்தனம் பண்ணச்சே பிராட்டி ஆவிர்வாவம் ஏற்பட்டது. அதை பார்த்த உடனே அசுராளோ தேவதர்களோ எல்லாருமே பிரகையான் சக்கரன்னு சொன்ன அவளுடைய அழகையும் அவளுடைய ஒரு காம்பீரியத்தையும் பார்த்து எல்லாருமே தான் ஆசைப்பட்டார். இது ஆசைப்பட்டது தப்புன்னு நான் சொல்லலை, இது வந்து இயல்பு. மனுஷாளுடைய தேவதர்கள் இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறவா எல்லாருடைய இயல்பும் உண்டு. நல்ல வசதி ஒன்று இருந்ததுன்னா அது தனக்கு வேணும்னு ஆசைப்படுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இப்படி ஆசைப்பட்டா கூட தான் யாரை சேர்ந்தவன் யாரிடத்துல தான் இருந்தா விசேஷம் என்பதெல்லாம் இங்கு இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காகவும் யாரிட யாருடைய இல்லாமையினாலே நஷ்டஸ்ரீ தேவதைகள் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாமையினாலே நஷ்டஸ்ரீகர்களாக ஆனார்கள். அதனாலதானே இந்த தேவதைகள் மொத்த பேரும் பிரம்மாண்டத்துல போய் பிரார்த்தனை பண்றான். ஆகையால அவளுக்கு மறுபடியும் அந்த செல்வ செழுமை ஏற்படுவதற்காக எது ஹிதமோ அந்த ஹிதத்தை உலகத்தோருக்கு உணர்த்துவதற்காக தான் தாயார் ஆவிர்வாவமும் அந்த இடத்துல தச்சனசங்கவர்ஜிதம் கஷ்டின் மகான் காம நிர்ஜய சைஸ்வரக்கியம் பரதோவியபாஸ்ரய. பிராட்டி யார அடைய வேண்டும் என்கிற விஷயத்துல அவள் தீர்மானம் பண்றது பத்தி சொல்லி சொல்ற, யார் எல்லாவற்றுக்காட்டிலும் கடந்தவராக அப்பாற்பட்டவராக இருந்துட்டு இருக்கிறோ அவரை தான் அடையணும்னு சொல்லி சொல்ற. அப்போ அப்படி அங்க இருக்கிறவா யாருன்னா மீதி எல்லாம் சாமான்யமான ஆசைய உடையவர்களாக தான் மீதி பேர்லாம் இருந்துட்டு இருக்கா. ஆனா பெருமாள் ஒத்தர் தான் இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் இல்லாதவராக இருந்துட்டு இருக்கேன்றது இங்க சொல்ற விஷயம். அது கஷ்டின் மகான் சஸ்தன காம நிர்ஜய ச ஈஸ்வர கிம் பரதோ வியபாசிரய தர்ம குவச்சிது தத்ரண பூத சௌஹதம் தியாக குவச்சிது தத்ர நமுக்தி காரணம். சில இடத்துல தர்மம் இருக்கும் ஆனா பூத சௌஹாசம் இருக்காது, இதெல்லாம் நாம பார்த்தோம். அதேந்த சில இடங்கள்ல இருக்க எல்லாம் இருக்கக்கூடிய முக்தி காரணமாக இருந்திருக்கிறவராக இருந்திருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தர் தான். அவரிடத்திலேயே அவள் மனசை வச்சிருக்கான்னு சொல்லி சொல்றார். நாராயண இயத்துல சொல்ற வைதத்த ஹிருதே ததைவ தேவ்யை திருதசேந்திரோ மணி பீடிகாம் யதாரீதி தன்னுடைய ஹிருதயத்தை பெருமாளிடத்துல வச்சுட்டான். அத தெரிஞ்சுட்டா தேவதைகள்லாம் ரிஷிகள்லாம் தெரிஞ்சுட்டார். இந்த அபிஷேக ஜலத்தை கொண்டு அவருக்கு நீராட்டினார்கள். ஆனா அவள் இந்த நீராட்டத்தை அதாவது அபிஷேகத்தினால ஏற்பட்ட ஒரு பரிசுத்திய ஒரு பரிசுத்தி பரிசுத்தியாகவோ அழகுக்கு காரணமாகவோ அவ நினைக்கலையா, மகாலட்சுமி நினைக்கலையா. அபிஷேக ஜலானுபாதி முகத்வதபங்கைதங்கவல்லீம் மணிகுண்டல பீத சேலஹார பிரமுகைஸ்தாம் அமராதயோன்வபூஷன். அமிர்தவருஷ நிபைரபாங்கை அப்படிலாம் நம்ம ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கா பெருமாளுடைய கட்டாட்சத்தை. அந்த கட்டாட்சத்துக்காக ஏங்குபவர்களாக நம்ம ஆச்சாரியெல்லாம் இருந்துருக்கா. இவாழ்தான் மாத்திரமும் இல்ல, தாயாரும் அந்த கட்டாட்சத்தை தான் ஆசைப்படுறாளாம். இவா திக்கஜா ஸ்நாபயந்தின்னு எட்ட திக்குகள்ல இருக்கக்கூடிய கஜங்கள்லாம் தாயார்ஜமயேஷ்ணேஷன் இப்படி இந்த திகஜங்கள்லாம் தாயாருக்கு அபிஷேகம் பண்ணி விசேஷமான ஒரு நிலையே அங்க அந்த அந்த இடத்துல கொண்டு வந்தது. அப்படி இருந்தாலும் கூட இந்த அபிஷேகத்துல அவளுக்கு திருப்தி இல்லையா? தாயாருக்கு இருக்கக்கூடிய அபிஷேகம் எந்த கொண்டுங்கை அவபூஷி தாங்கவல்லியும் உம்முடைய கடைக்கண் பார்வைகள்னாலே அலங்கரிக்கப்பட்டதான அங்கே இடத்தோட இந்த அபிஷேகம் குளிக்கிறதுன்றது என்ன? நம்ம சரீரத்துல ஏதனா அசுத்தி இருந்ததுன்னா அசுத்தி போறதுக்கு இல்ல, அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நல்லா வெளிப்பாடு அங்கங்களுடைய வெளிப்பாடு ஏற்படுவதற்காக. இதெல்லாம் ஒரு குளிப்பாகவே தெரியலையா? தாயாரை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய கட்டாட்சத்துக்காகவே இருந்துருக்கான்னு. இப்படி பெருமாளுக்கும் தாயார் சரணஸ்ரஜமாத்தபிரங்கநாதம் இப்படி அபிஷேகம் பண்ணியாச்சு. தாயார் விரும்புறது பெருமாளுடைய கட்டாட்சம் மாத்திரம்தான். பெருமாளும் தன்னுடைய தாயார் பாக்குறேன் கடைக்கண் பார்வையால தாயார பார்த்து அதனால அவளை சந்தோஷப்படுத்துற. இப்படி அந்த தாயாருக்கு எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கச்சே, பெருமாள் ஒரு பக்கமா இருந்துட்டு இருக்காரா? அந்த பெருமாள் இருக்கிற பக்கமும் கையில ஒரு மாலையை எடுத்துண்டு முள்ள முள்ள முள்ள முள்ள நடந்து போறாளாம். சரண வரண ஸ்ரஜமாத்த பிரங்கநாதம் ததீசா குஜ கும்ப மந்தயான நடந்து போகச்சே கால மெட்டி போட்டுருக்கா, கொலுசு போட்டுருக்கா, இது போட்டவன சப்தீகர்தான். அப்படி பார்த்தாலும் கூட அந்த பெண்களுக்கே உண்டான ஒரு அச்சம் நாணம் என்றெல்லாம் இருக்கேன். அதோடு கூட போராளாம். இதெல்லாம் தான் ஒரு விலாசம், அது ஒரு அழகு. அப்படி போய் பெருமாள் கிட்ட வந்து நிக்கிறான். கிரிசத்ருஹிணாதி சர்வதேவான் குணபாஜோப்யவிமுக்த தோஷலேசானு அவமிருஷ்ய ததைவ சர்வரம்யே நிஹிதா த்வையனயாபி திவ்யமாலா. எல்லா தேவதைகளையும் பார்த்துட்டு இருக்க, அங்க பார்த்தவனாக்க சிவபெருமான் இருக்கு, அந்த இடத்துல பிரம்மா இருக்கு, இந்திரன் இருக்க, எல்லாரும் பார்த்துட்டே இருக்கணும். அவன் எல்லாரும் குணபாஜக, பிராகிருதமான குணத்தை உடையவர்கள், சத்வரஜஸ்தமமயமாக இருப்பவர்கள். அவெல்லாம் யாருமே சுத்த சத்துவமானவர்கள் யாருமே இல்ல. அவெல்லாம் அவிமுக்த தோஷ லேசானு அவெல்லாம் காமம் குரோதம் சொல்லக்கூடிய இந்த தோஷங்கள்ல இருந்து இன்னும் விடுபடாதவர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பராமர்சம் பண்றாளாம். பெரிய பிராட்டியா சதைவ சர்வரம்யே, எல்லா குணங்களோடையும் எல்லா சமயத்திலையும் அவ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துட்டு இருக்கிற துவை உம்மிடத்திலே அனயா பிதிவ்யமாலிதா. இந்த மாலை எடுத்து போட்டாடாம் பெருமான் கழுத்துல புரசாதரசாமமானிதீனாம் புவனானாம் ஜனனீம் அனன்யபாவாம் ஸ்வதுரோ விலசத்ததீக்ஷணஸ்ரீ பரிவ்ருஷ்ட்யா பரிபுஷ்டமாஸ விஸ்வம். இங்க மொத்த பேருக்கும் அதாவது மகர்ஷியினுடைய வார்த்தையே தான் பட்டத்ரி அந்த தன்னுடைய வார்த்தைகள்னால இந்த ஸ்லோக ரூபமான சொல்லியிருக்கார். அனன்யபாவாம் வேறிடத்துல சிந்தையை செலுத்தாதவளாக இருந்திருக்கிறோம். புவனானாம் ஜனனி சர்வலோக மாதாவாக திகழ்கின்ற அந்த பெரிய பிராட்டியார் தரசா உரசா மமானித. இப்படிப்பட்ட தாயார் பெருமாளை வரித்து அவருக்கு மாலை போட்ட உடனே பெருமாள் உடனே அங்கீகாரம் பண்ணிட்டேராம். சீக்கிரமா இது எப்படிப்பட்ட அங்கீகாரம்னா தன்னுடைய மார்பிலேயே தாயாருக்கு இடத்தை கொடுத்து மார்பில் இருக்கும்படியாக நான் ஒரு அங்கீகாரத்தை பண்ணிட்டேராம். அதுக்கு ஸ்ரீபதன் ஞாசதன்யம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பெரியபிராட்டியார் தம் மார்பில் இருக்கிறதுனால அந்த பெரியபிராட்டியாருடைய திருவடி தம் மார்பில் படுறதுனால தன்யனாக பெருமாளே நினைக்கிறேனாம். அப்படிப்பட்ட மார்பு அதுல இருந்தேனாம். ஸ்வதுரோ விலசத்ததீக்ஷணஸ்ரீ பரிவ்ருஷ்ட்யா உம்மது பெருமாளுடைய மார்பில் அவளுடைய அழகிய பார்வையினுடைய வருஷம் இருந்துருக்கு. இப்படி மாது பெருமாளுடைய திருமார்பில் அமர்ந்துண்டு பெருமாளும் தாயாருமா சேர்ந்து எல்லாரையும் பார்க்கிறாளாம். அந்த கட்டாட்சத்தினால நடந்ததெல்லாம் நல்லதற்கு தான் நடந்தது. இதை தெரிவிக்கிறதுக்காக தான் பெருமாள் இப்படி பண்ணிருக்கேன். தாயார் அவதாரம் பண்ணி அந்த பெருமாளும் தாயாரும் தவிர வேற யாரும் பரதேவதை கிடையாதுன்றத அங்க இருந்த தேவதைகள் எல்லாரும் உணர்ந்து கொண்டாருன்னு சொல்லி சொன்னார். ஸ்ரீ ஸ்வாப்ரஜாஸ்த கருணேன நிரீக்ஷணேன யத்ரஸ்திதைதயத சாதிபதீன் ஸ்ரீலோகான் சங்கதுர்ய மிருதங்கானாம் வாதித்ராணாம் பிருதுஸ்வனஹம். இப்படி இங்க தாயாருடைய அவதாரத்தை நாம பார்த்தோம். இதனால இந்த தாயாருடைய அவதாரம்ன்றது தாயார் தானாகவே பெருமாள் எப்படி தன்னுடைய சங்கல்பத்தினால ராமனாக கிருஷ்ணனாக மற்ற கூர்மமாக எல்லாம் அவதாரம் எடுத்தேரோ அதே மாதிரி தாயாரும் தன்னுடைய சங்கல்பத்தினால கஷீராப்தியிலேருந்து வெளியில வந்தவளாகவும் இங்கு யாக பூமியிலேருந்து வெளியில வந்தவளும் திருத்துழா எழுப்புன்ற இடத்திலேருந்து தோன்றினவளாகவும் தன்னுடைய அவதாரத்தை சங்கல்பிச்சுக்கிறார். எப்படி அவதாரம் பண்றான்னு அர்த்தமே தவிர அதனுடைய ஆவிர்வாவத்தை வெளிப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயமே தவிர பெருமாளும் தாயாரும் எப்பவும் பெரியாதவர்களாக தான் இருக்கான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அசாசீத்வாருணி தேவி கன்யாகமல லோச்சனா அசுராஜ கிருஹஸ்தாம் வைஹரே அனுமதேனதே. இப்படி பெரிய பிராட்டியார் அவதாரம் பண்ணின உடனே அங்க ஒரு மாயா ரூபமாக இருந்திருக்கிற வாருணி கன்யா தோன்றினாளாம். அந்த வாருணி கன்யான்றது அவ சுராரூபமாக இருந்திருக்கு. அவளை தோன்றின உடனே அவ பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கலாம். அந்த பிராங்க அழகா இருந்திருக்கிற அந்த கன்னியை தோன்றின உடனே அசுராள்லாம் அவள்கிட்ட ஆசைப்பட்டாளாம். இவ எனக்கு ஓணுமே எனக்கு ஓணுமேன்னு சொல்லிட்டு அசுராஜ கிருஹஸ்தாம் வை ஹரும ஹரே அனுமதேனதே. அவ்வளோ அழகா இருக்கிறதுனால அசுரர்களும் கேட்டாலும் சரி போனா போட்டும் போனாட்டானா. இது ஒரு மாயா ரூபமானவள். அவள் மாயா ரூபமான எல்லாரையும் மோகிப்பிக்கக்கூடிய சக்தி படைத்தவளாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய மாயதான் அவள். அதுல போய் ஆசைப்படுறா. இது சுராபானத்துக்கு சமானம்னு சுராபானம்ன்றது தன்னுடைய இயல்பு நிலைய உணராதபடி பண்ணிடும். அதுதான் சுராபானத்தினுடைய காரியம். அதே மாதிரிதான் இவளிடத்துல ஆசைப்பட்டாள்னாக்க அவ தங்களுடைய இயல்பான நிலையை மறந்து விடுறதுக்கு காரணமாக இருக்கும். ஆனா அவ இவாளதான் இதுதான் ஓணும்னு ஆசைப்படுறாளாம். ஆசைப்பட்டதுனால இந்த மோகத்தினால இருக்கும் நீயே பொண்ணு பெறுவான்னு சொல்லிட்டேரான். தன்வந்தரி ரூபமாக அதுல இருந்து தோன்றினேராம். அற்புதமான ஒரு சன்னிவேசம். இப்பதான் அமிர்தம் கடைந்ததனுடைய அமிர்தத்துக்காக திருப்பார்கடலை கடைந்ததனுடைய பலன் ஏற்படுறது. தீர்க்கபீவரதோர் தண்டாக கம்புக்ரீவோரிடோயக்ஷானாக சியாமள சருணஸ்ரக்வி சர்வாபரண பூஷிதாம் பீதமாதாமஹோரஸ்கஹா சமிருஷ்ட மணிகுண்டலா நிக்ககுஞ்சித கேசாந்தா சுபக சிம்ஹ விக்ரமஹாம் அமிர்தா பூர்ண கலசம் பிப்ரது மலய பூஷித சவை பகவத சாட்சாத் விஷ்ணோஹோ அம்சாஹம்சம்பவந்தரி ஖்யாதம் ஆயுர்வேத திருகு யஜ்யபாகு. அற்புதமான புருஷன் அந்த சமுத்திரத்திலிருந்து அந்த கஷீர சமுத்திரத்துல கடைச்சு தோன்றினார். அவர் தான் சாட்சாத் தன்வந்திரி. அவர் நல்ல அந்த திருமேனியினுடைய அழக விசேஷமா சொல்றார். கம்புக்ரீவகா அருணை சுன்னகன்னு தங்கம் போன்ற கழுத்தை உடையவராகவும் சிவந்த கண்களை உடையவராகவும் சியாமல தருணகி அவர் ரொம்ப ரொம்ப நீளமிக்க சியாமலாக பெருமாள் மாதிரியே அவர் பெருமாளுடைய அம்சம் அம்சாம்சம்னு சொல்ற சமுத்திரமே பெருமாளுடைய அம்சம். அந்த சமுத்திரத்தினுடைய அம்சமாக இவர் தோன்றினவர். சமுத்திரத்தை கடைஞ்சிதான வந்தவர் அப்படி தோன்றினவராக அப்படின்னாலே அவர் அமிர்தா பூர்ண கலசம் பிப்ரத்வலய பூஷிதா அவர் அமிர்தம் பூர்ணமாக பூர்ண நிறைந்த ஒரு கலசம் அந்த ஒரே சொர்ண கடம். அந்த சொர்ண கடத்தை ஏந்தின்று வரைறாம். சவை பகவத சாட்சாது தன்வந்தரி அம்சாம்சா தன்வந்தரி அவருக்கு தன்வந்தரின்னு பேரு. அவர் தான் ஆயுர்வேதத்தையே கண்டுபிடித்தவர்னாக்க என்ன ஆயுர்வேதத்துக்கெல்லாம் பிரவர்த்தகராக இருந்தவர். வைத்திய சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகர் தன்வந்தரி தான். நமக்கு ஆரோக்கியத்துல எதனா குறவு இருந்ததுன்னாக்க தன்வந்தரியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாக்க அந்த ஆரோக்கிய குறவு எல்லாம் போயிடும், ஆரோக்கியம் சமமா ஆயிடும்னு அர்த்தம். அதுக்கு பூஜிக்க தகுந்தவராகவும் இருந்துருக்க. அவரை பார்த்த உடனே அசுரால்லாம் என்ன பண்ணிட்டான், கலசஞ்சாமிருதாபிருதம் லிசந்தா சர்வவஸ்தூனி கலசம் தரசாஹரன். அசுராளுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் அமிர்தம், இவர் தான் அமிர்தத்தை கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிட்டு அப்பா இதுக்காக தான் பாடுபடுறோம் அப்படின்ன உடனே ஒரே ஆத்திரம், ஒன்னும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். அந்த எட்டு வந்திருக்கா, அது என்ன பண்ண போற, யாருக்கு கொடுக்க போற, என்னன்னு கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா பரவாயில்ல. அந்த கொஞ்சம் ஒரு துளி கூட நிதானமே இல்லையா, அதை எடுத்துன உடனே அப்படியே ஒத்துனது அப்படின்றது டமக்குல பிடிங்கும் போட்டாலும் இது மொத்தத்தையும் லெசந்த சர்வவஸ்தோனி கலசந்த ரசாகரன்னே நியமானே துறை தஸ்மின்னே கலசே அமிர்த பாஜனே. இப்ப இந்த பக்கம் தேவதெல்லாம் அவளும் வால் பக்கத்துல இருந்தாலும் அவளும் அமிர்த மசனம் பண்ணாலும் அமிர்தத்துக்காக கஷீர சமுத்திரத்தை கடைஞ்சா. அசுரால் மொத்த பேரும் லபக்னு ரொம்ப பலசாலியா இருந்திருக்கா. இந்த தன்வந்திரியின்றே பிடிங்கிட்டு போயிட்டா. இது பிடிங்கிட்டு போன உடனே தேவதெல்லாம் தனக்கு இல்லாத போயிடுச்சுன்னு மொத்தத்தையும் அவளே சாப்பிட்டாங்கன்னா தங்களுக்கு இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. தேவதைகளுக்கெல்லாம் கட்டம் வந்ததுன்னா அவளுக்காக இருக்கிறது சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தர் தான். அவர் தான் அவருண்டு போய் எல்லாரும் சரணம் அடைஞ்சாலாம். விஷன்ன மனதோ தேவ சர ஹரிம் சரணமாயும் இதிலோக்கியம் பகவான் பிரத்யகாம கிருதே. பெருமாளுக்கு ஒரு விசேஷம் போடும் பிரத்யகாம கிருது. பிரத்யகாம கிருது பெருமாளுக்கு அடியார்களாக இருந்துட்டு இருக்கிறவன் என்ன விரும்புறாளோ விரும்பறத பண்றவராக இருந்துட்டு இருக்கிறான். பெருமாளுக்கு தான் நாம எல்லாரும் தாசன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். பெருமாள் என்ன நினைக்கிறேன்னா, தன் அடியார்களுக்கு தான் தாசனாக பெருமாள் நினைக்கிறேன். இவா மொத்த பேரும் பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற அந்த ஹரி ஸ்ரீமன் நாராயணன், அப்பா இப்படி பண்ணிட்டானே நம்மளிடத்துல வந்துட்டாளே இவெல்லாம் சரணாகதி பண்ணிட்டாளே, இவா என்ன ஆசைப்படுறாளோ அந்த ஆசைப்படுற காரியத்தை நாம நிறைவேற்றி கொடுக்கணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டேரா. விசாரப்படாதுங்கோ, நீங்க எல்லாம் யாரும் விசாரப்படாதுங்கோ. ஸ்வமாயையா, இங்க மாயா சப்தம்ன்றது இல்யூஷன் அர்த்தம் கிடையாது. இந்த ஐந்திரஜாலிகமானது மாதிரின்றது அர்த்தம் கிடையாது. இப்ப ஸ்வமாயையான்னா அப்போ பெருமாள் இந்த மோகினியாக அவதாரம் பண்ணதெல்லாம் பொய்யான்னாக்கா, எல்லாம் சத்தியம்தான், அவதாரம்லாம் சத்தியம்தான். மாயா சப்தத்தினால ஆச்சரியமான குணத்தினால அர்த்தம், மாயா சப்தத்துக்கு ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகையில இங்க எல்லாமே இப்படிதான் அர்த்தம் சொல்லணுமே தவிர இல்யூஷன் பொய்யன்ற மாதிரி அர்த்தம் வச்சுக்கூடாது. மாயன்றது வெறும் தோற்றம் மாத்திரம்ன்றதெல்லாம் அதுக்கு அர்த்தம் இல்லை. இதுதான் பாஷிகாருடைய சித்தாந்தம். பெருமாள் என்ன பண்ணிட்டேரா, சாதயிஷே சுமாயா, என்னுடைய ஆச்சரியமான சக்தியினால நீங்க என்ன விரும்புறீங்களோ விரும்புறத நான் பண்ணி கொடுத்துறேன், நீ விசாரப்படாதுங்கன்ன. அகம்பூர்வம் அகம்பூர்வம் நத்வம் நத்வம் இதி பிரபோ. இங்க இருந்து தூக்கிட்டு போனால அந்த கலசத்தை பிடிங்கிட்டு போன, பிடிக்கும் போனா ஒத்த பிடிக்கிட்டு போனா அவன் பிடிக்கிறான், அவன்டேந்து இவன் பிடிக்கிறான், ராட்சதால அவளுக்குள்ள ஏன்னா ஒரு ஐக்கமத்தியமா இருந்துட்டு அவன் இத்த வாங்கி அசுராளும் ஒத்தருக்கு ஒத்தர் அதை பானம் பண்றாளன்னா அதுவும் இல்லையா. நாம் என்ன நாம் என்ன நாம் என்னன்னு சொல்லி சொல்லிட்டு நான் தான் என்ன சாப்பிடுன்ட்டு அவன்டேந்து இவன் பிடுங்கிறான் இவன்டேந்து பிடுங்குறானா. அப்போ அகம் பூர்வம் அகம் பூர்வம், நாம் என்ன நாம் என்ன, நத்வம் நத்வம், நீ இல்ல நீ நான் தான் நான் தான் சொன்னாக்க, நீ இல்ல நீ இல்லன்னு எதிராளி சொல்லி சொல்றா. தேவா சம்பாகமருகந்தி ஏ துல்யாசேதமஹாம் சத்ரயாக இவை தஸ்மின்னே ஏக தர்ம சனாதன. நாம இப்படி சண்டை போட்டிருந்தோம்னா நமக்குள்ள வந்து தேவதைகளுக்கெல்லாம் கூட சமானமான பாகத்தை, இதனுடைய சமான பாகத்தை அவர்களும் அடைவதற்கு தகுதி படைத்தவர்கள் தான். ஏன்னா அவ வால் பக்கமா இருந்தாலும் அவளும் சேர்ந்துதான் இந்த க்ஷீரசமுத்திரத்தை மதனம் பண்ணின கடைந்தர்கள். ஆகையால அவளுக்கு இந்த பாகம் கொடுக்க வேண்டி போயிடும். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, சத்ரயாக இவன்னு சொல்லி சொல்ற. இது திருஷ்டாந்தம் என்னன்னா, அஹீனம் சத்திரம்னு யாகத்துல ரெண்டு விதம். இந்த அஹீனம் சத்திரம்னு சொல்லிச்சு, சத்ரயாகத்துல பண்ணச்சே யார் யாரெல்லாம் ரித்விக்குகள், யாகம்ன்றது ஒத்தரால பண்ண முடியாது, எத்தனையோ ஒரு 16 ரித்விக்களை கொண்டு யாகம் பண்ணும். யாகத்தினுடைய பலன் எல்லாருக்கும் வரும், எல்லாருமே எஜமான ஆள் தான், ஒவ்வொரு ரித்விக்கும் எஜமான ஆள் தான். இப்படி சில யாகங்கள் அவர்களுக்கு சத்திரம்னு பேரு. அகீனம்னாக்க எஜமானன் ஒத்தனுக்கு மாத்திரமே அந்த பலன் போகும். இப்படி இங்க சத்திர யாகம் மாதிரிதான் இந்த இடம். இது அமிர்த மதனம்ன்றது யாகம். இந்த யாக ரூபமான கிரியையில ரித்விக்காக இருக்கிறவா தேவதைகள் அசுரர்கள் எல்லாருமே. அப்ப இது சத்திர ரூபமான யாகமா போயிட்டு அப்படின்னால இதனுடைய பலம், யாகத்தினுடைய பலம் அமிர்த பான். இந்த அமிர்தத்துல பங்கு பெறுபவர்களாக தேவதைகளும் இருந்திருக்கான். பிரத்யேகன் துர்பலா பிரபலான் ராஜன் கிரகீத கலசான் மோ, துர்பலா பிரபலா ராஜன். தேவதைகள்லாம் துர்பலாளா இருக்கா, அசுரெல்லாம் பிரபலாளாக இருந்துட்டு இருக்காளாம். அவ பங்கு இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், அவ துர்பலாளா இருக்கா, அவளை அச்சு நாம சாப்பிட்டு போயிடுவோன்ட்டு இவா போயிட்டு இருக்காளாம். அப்படி இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் என்ன நாம் என்னன்னு போட்டி போட்டுண்டு அமிர்தபானம் பண்றதுக்கோசரம் அல்லாடின்னு இருக்கா. யாரும் அமிர்த கலசத்தை அந்த தன்வந்திரியிலேருந்து பிடிங்கிட்டு போனதோடு தெரிய தவிர இன்னும் ஒருத்தர் கூட அமிர்தபானம் பண்ணவே இல்லை. ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு சர்வோபாய விதீஸ்வரா யோஷித்ரூபம் நிர்தேசம் ததார பரமாத்பூதம். இந்த சமயத்தில் பெருமாள் யோஷித்ரூபம் பெண்ணனுடைய உருவத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல தோன்றினாரா. பரமாத்பூதம் யோஷித்ரூபம், ஆச்சரியமான ஒரு தாயார்ன அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு ரூபத்தை அடைஞ்சனா. விஷ்ணு சர்வோபாய விதீஸ்வர யோஷித்ரூபமனிர்தேசம் ததார பரமாத்மன் பிரேட்சணீயோத்பல சாமம் சர்வாஹாவயவ சுந்தரம் சமான கர்ணாபரணம் சுகபோலோனு சுகபோலோன்னதானம். காதுக்கு குண்டலங்கள், சமான கர்ணாபரணம். இந்த கர்ணாபரணங்கள்ல மாத்திரம் ரெண்டு கர்ணத்துல காதல போட்டுக்கிறது ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருக்கணுமா? இது அதே மாதிரி அந்த கப்போலம், இது எல்லாருக்கும் முகத்துல அழகுக்கு உண்டு பண்ணுவதுன்றது அந்த தாட பாகம்தான். இப்படி எல்லாத்தையும் சுகப்போலமாக இருந்துட்டு ஆச்சரியமான ஒரு ரூபத்தோட அற்புதமான ரூபத்தோட பார்க்கிறவாள் மொத்த பேரையும் மயக்கக்கூடியவாக நவயௌவன நிர்வஸ்த ஸ்தனபார குசோதரம்னு ஒரு இளம் நங்கையாக அவ அவதாரம் பட்டாலாம், அதாவது பெருமாள் அவதாரம் பண்ணேறான். அப்படி முகாமோதா நிருத்தலிங்கம் ஜங்காரோத்விக்னலோச்சனம் பிப்ரதேசபாரேண மாலா முத்பல்ல மாலிகாம் சுக்ரீவ கண்டாபரணம் சுபுஜாங்கதபூஷிதம் விரஜாம்பரசம்வீத நிதம்பத்வீபசோபயாம் காஞ்சா பிரவிலசத்குல்கு சலச்சரண நூபுரம். இடுப்புல பெருமாள் எப்பவும் பீதாம்பரத்தை சாத்தின்னு இருப்பேன். ஆனா இப்ப இந்த மோகினி அவதாரத்துல பெருமாள் வெளவிலேன்னு ஒரு பட்டு புடவைய சாத்தின்னு இருக்கேன். இப்படி மோகினி அவதாரத்துல இருப்பான் நான் கூட நினைச்சு பார்த்துப்பேன். பல திவ்ய தேசங்கள்லாம் நாச்சியார் திருக்கோலம்னு மோகினி அவதாரம்னு வரைச்சு வெண்பட்டுதான் சாத்திருக்கான், வெண்பட்டு போடுவதான் சாத்திருப்பான். இதுதான் பெரிய சரிகை பெற்ற பெருமாள் சன்னதியில இருக்கோம். இன்னும் பல இடங்கள்ல திவ்ய தேசங்கள்ல நாம பாக்குறோம். என்னத்துக்கு வெள்ளையா இருக்கிற வேற பச்சை புடவையோ சேப்பு புடவையோ வேற புடவை எதுவும் சாத்தக்கூடாதா? இதையும் வெண் புடவையே சாத்துறா, வெண்பட்டே சாத்துறா நினைச்சு பார்த்துப்பேன். அதுக்கு விடை இங்க வந்துருக்கு. என்னன்னா, தாயாருக்கு வந்து இந்த மோகினி அவதார ரூபமாக அசுரால மோகிப்பிக்கிற ரூபத்துல பெருமாள் அவதாரம் பண்ணச்சு வெண்பட்டு சாத்துண்டு அவதாரம் பண்ணேன்னு சொல்லிருக்கு. தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கும் அசுராலையும் அசுரால மோகிப்பிக்கிறதுக்குமாக ஏற்பட்ட அவதாரம் இந்த மோகினி அவதாரம். இப்படி வெண்பட்டது சுவிரீட ஸ்மிதம் அதே வெக்கத்தோட அப்படி சிரிச்சுட்டே அவ வரலாம். அவ பார்த்த உடனே, அவளை பார்த்த உடனே எல்லாரும் அப்படியே மயங்கி போயிட்டார். தேன்யோன்யதோசுராஹ பாத்திரம் ஹரந்தஹ சிற்பசௌஹ்ருதாஹ க்ஷிபந்தோ தஸ்ய தர்மாணஹ ஆயாந்தீம் ததருஷுஹு ஸ்த்ரியம். இதுக்கு முன்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ பாத்திர கலசத்தை ஒருத்தருந்து ஒருத்தர் பிடிங்கிட்டு ஒருத்தர் பிடிங்கிட்டு இதுலயே இருந்தவாள்லாம் இவள் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போயிட்டாளாம். ஒன்னும் சொல்ல தெரியலையா. இவளுடைய அழகும் இந்த காந்தியும் அவளுடைய நடையும் யௌவனமும் இப்படி இந்த கண்ணு ஒவ்வொரு பிரத்யங்கமும் அழக இது வந்து சௌந்தர்யம் லாவண்யம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் பாக்கிற பார்த்து பார்த்து அதுலயே இழிஞ்சு போயிடுறாளாம். என்னதுன்னு ஒன்னும் தெரியலையானா. அவள்லாம் இப்படி பார்த்துட்டு இவா சொல்லிக்கிறாளாம், நூனந்தம் விதினா சுப்ரூதாதி சரீரினாம் சர்வேந்திரிய மனப்பிரீதியும் விதாத்தும் சக்ருடேனகிம். அம்மா, நீ ரொம்ப அழகா இருந்துருக்கிற, நீ எல்லாருக்குமே லோகத்துல எதெல்லாம் உயர்ந்ததானதோ அது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல பிரம்மதேவனால படைக்கப்பட்ட மாதிரி நீ வந்திருக்க, நீ எதிர்ச்சையா வந்திருக்கியா, இல்ல பிரம்மதேவன் உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேரா என்னன்னு தெரியலையே. நீ சொல்லு, ஒரு வஸ்து விஷயத்துல நாங்கெல்லாம் சண்டை கோடின்னு இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் இந்த அமிர்த ரூபமான வஸ்து விஷயத்துக்காக நாங்கெல்லாம் சண்டை போட்டு இருக்கோம், எங்களுக்கு எல்லாம் நீதான் க்ஷேமத்தை உண்டு பண்ணணும், எங்களுக்கு நல்லது நீதான் பண்ணணும்னு சொல்லி சொல்றாளாம். நூனம் தொம் விதினான் சாத்வம்னஹர்தமானாம் ஏகவஸ்து நிர்மாணு நீ ஏகவஸ்து. அந்த வஸ்து என்னதுன்றத சொல்லல, அமிர்த ரூபமாக இருந்திருக்கிற ஒரு வஸ்துல நான் ஆசைப்பட்டு இருக்கோம். ஞாதீனாம் பத்த வைராணாம், எங்களுக்கு ஒத்தருக்கு ஒத்தர ஞாதிகள், நாங்க எல்லாரும் ஞாதிகள், நாங்க எல்லாம் கஷ்யப பிரஜாபதியினுடைய பிள்ளைகள், அவளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள்லாம் ஒத்தருக்கு ஒத்தர சகோதர முறையில இருந்துருக்கவா, பங்காளி முறையில இருந்துருக்கா, எங்களுக்கு இந்த வஸ்துவ யதா நியாயம் பஜஸ்வ யதா பவேத்துன்னு கொடுன்னு சொன்னார். எது நியாயமோ நியாய பிரகாரமாக எங்களுக்கு இதை பங்கிட்டு நீ கொடுக்க வேண்டியது பெருமாள் இந்த யோஷித் ரூபத்துல இருந்துட்டு, பெண் ரூபத்துல இருந்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாளாம். என்னமா கதம் கஷ்யபதாயாதாஹாம் பும்ஸ்டலின்னு வேசிகளுக்கு பேர். அதாவது பும்ஸ்டலின்னாக்க புருஷர்களையே, அவ புருஷர்களை பார்த்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் போயிட்டே இருக்கிறது இருக்கிறது, அது வேசிகளுக்கு பேர். இப்ப நான் திடீர்னு ஒருத்தர் வந்திருக்கேன், என்னிடத்துல நீங்கள்லாம் எப்படி என்னிடத்துல ஒரு விசுவாசத்தை பும்ஸ்டலியா தானே நீ நினைக்கணும், என்ன என்ன போய் என்னிடத்துல எப்படி விசுவாசம் உங்களுக்கு வந்தது? விஸ்வாசோ பண்டிதோ ஜானு, விஸ்வாசம் பண்டிதோ ஜாது காமினுஷுணயாதி. அழக வச்சு யாரும் பண்டிதாளா இருக்கவாள்லாம் மோகத்தை அடையறதில்ல. அப்படி இருக்கச்சே நீங்கள்லாம் என்னிடத்துல மோகத்தை அடைஞ்சு இந்த வஸ்துவும் எங்க கையில கொடுத்து நீயே எனக்கு பங்கிட்டு கொடுன்னு சொல்றைய, இது எப்படிப்பா உனக்கு வந்ததுன்னு சொன்னா, ஜம்பீரம் ததுஷ்டாமதாஜனம். பதில் சொல்ல முடியல, எத்தையோ ஒரு பல்ல இழிச்சுட்டு அமிர்த பாஜனத்தை அவ கையில கொடுத்துட்டாளா. அந்த அமிர்த பாஜனத்தை இவ கையில எடுத்துட்ட பிற்பாடு அந்த மோகினி ரூபத்துல இருந்திருக்கிற பெருமாள் ஒரு வார்த்தை சொல்றாரா, என்னண்ட நீ கொடுத்துட்ட, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நீங்க வாய தரக்கூடாது, நான் எப்படி பங்கு போட்டு தரணும் அப்படி நீங்க அங்கீகரிக்கணும். ஆகையால யஜ்யுபேதம் க்வச சாத்வ சாதுவா கிருதம் மயாவோ விபஜே சுதாமிமாம் அபிவியாகிருத்தம் தஸ்யா ஆகர்ணியா சுரபுங்கவாகாம். இவ ஒரு கண்டிஷன் போடுற, நான் பங்கு போட்டு கொடுக்கறதுல நீ கேட்க கூடாதுன்னு சொல்லிட்ட. அவ மொத்த பேரும் என்ன நினைச்சுட்டா, இந்த அசுராளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு கொஞ்சமா இன்னொருத்தருக்கு நிறைவா கொடுக்க போறான்னு அவர் நினைச்சிருந்து, அவள்லாம் நினைச்சிருந்து, பரவாயில்ல நீ எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல நமக்குள்ளதானே வரப்போறது, வேற எங்கேயும் போறது இல்ல, நீ பங்கு போட்டு கொடுக்கறதுல நாங்க யாரும் ஆட்சேபம் சொல்ல போறது இல்லைன்னு அவா சொல்லிட்டாலாம். சரி வாங்க எல்லாரும் வரிசையா உட்காந்து கொங்கன்னு சொல்லிட்டாலாம். இது அற்புதமான ஒரு வஸ்துவை சாப்பிடணும்னாக்கா அதுக்காக புதுசா நல்லா ஸ்நானம் பண்ணிண்டு, அசோ கிருத ஸ்நானா குத்வாஜகவிடம் தத்வா கோவி பிரபுதே எல்லாம். அந்த ஒரு நாள் உபவாசம் இருந்து மறுநாள் ஸ்நானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு, அது மாத்திரம் மறுநாள்ல வந்து இவாளுக்கு பிராணிகளுக்கெல்லாம் பிராமணர் பிராணிகள் இவாளுக்கெல்லாம் தானம் பண்ணி, இந்த சுவாசனத்தோட கூட எல்லாரும் தேவதைகளும் அசுராள் எல்லாரும் உட்காந்தாளாம். தேவதைகள்லாம் தூர உட்காந்தாளாம். அவள்லாம் ஒரு தர்பத்தை ஆசனம் கிழக்கு முகமாக தர்பத்தை போட்டுண்டு ஆசனமாக போட்டு உட்காந்துட்டா. இவாளும் உட்காந்துருக்கா, அசுராளும் உட்காந்துருக்கா, எல்லாரும் உட்காந்துருக்கா. சசியாம் நரேந்திர கரபோருகூல சிரோணி தடால சங்கத்தின் மதவிக்வலாட்சி சாகூஜதி கனக நூபுர சிந்தித்தேன கும்பஸ்தனி கலசபாணி ரதா விபேஷம். இவா எல்லாரும் கொடுக்க போறான்னு நினைச்சிட்டு எல்லாரும் உட்காந்துருக்கச்சு. இந்த கையில கலசத்தை எடுத்துட்டு அமிர்த கலசத்தை எடுத்துட்டு இப்படியே ஆடிண்டு நாட்டியம் ஆடிண்டு இந்த முன்ன குடுக்குற மாதிரி வருது, அப்புறம் தூரம் போறது, இப்படி வருது, இப்படி போறது, இந்த மாதிரி பண்ணிண்டே அவ வராளாம். அது பார்த்தா அப்படியே மூஞ்சிருக்கான். தாம் ஸ்ரீ சகிம் கனக குண்டல சாரு கர்ண நாதக போல வதனம் பரதேவதாட்சம் சம்வீட்ச சம்மூஹுஸ்மித வீட்சணேன தேவாதிரோகம் விகிழ்த ஸ்தனப்பட்டி காந்தாம். அப்பப்பா ஒட்டின் இருக்கிற துணி மேல் துணி சில சமயத்துல நழுவறதாம். அந்த நழுவச்சையும் அதெல்லாம் அப்போ அவளையே பார்த்துட்டு இருக்காளா, இப்படி அசுரால் எல்லாம் மோகிப்பிச்சுண்டு இப்படி அப்படிமா போயிட்டு இருக்கா. தூரம் இருக்கிற தேவதைகளுக்கு எல்லாம் முன்ன கொண்டு போய் இந்த அமிர்தத்தை கொடுக்கறாளா. இந்த தேவதைகளுக்கு எல்லாம் தூரம் அமிர்தத்துக்கு இருக்கிற தேவதைகளுக்கு கொடுக்கச்சே அப்ப கூட அசுரால் தான் நினைச்சிருந்தாளா. சரி, தேவதைகளும் பாகிதானே, அவள்லாம் கொஞ்சம் இது சில சமயங்கள்ல இப்ப கோவில்ல பெரிய தலைக விட்டமானாக்க விநியோகம் பண்றதுன்றது ஒரு பாகம். அந்த பாகத்துல வரைச்சு எல்லாருக்கும் சொல்லி விநியோகம் பண்ணிட்டு சுதந்திரம் எடுத்துக்கிறதுன்னு வரைச்சே நிறைய தானே எடுத்து போயிடுவா. அந்த மாதிரி தேவதைகளுக்கு எல்லாம் விநியோகம் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு சுதந்திரம் எடுத்துக்கிறதுக்கு வரைச்சே தன்களுக்கு எல்லாம் நிறைய கொடுக்க போறாய்வோ, ஆகையில நாம தானே அவ கையில இந்த கலசத்தை கொடுத்துருக்கோம்னு நினைச்சுண்டு இவா எல்லாரும் வாழ்ந்து பாத்துட்டு இருக்கலாம். தேவதைகள் தூரம் இருந்து அவளுக்கு கொடுக்கச்சு கூட. அப்போ ஒரு அசுரன் என்ன பண்ணானா, தேவதா வேஷம் போட்டுண்டு அந்த பக்கம் போய் உட்காந்துட்டானா. இது நமக்கு கொஞ்சமா கொடுக்கறாளா நிறைய கொடுக்கறாளா அது அப்புறம் இருக்கட்டும், அவளுக்கு கொடுக்கச்சே அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நமக்கு வர வேண்டியது நம்மளும் வாங்கி போன்னுட்டு அந்த வேஷத்துல வந்துட்டாரா. இது பெருமாள் தெரிஞ்சுட்டு தன்னுடைய சக்கரத்தினால அவனுடைய இத்த இது பண்ணிட்டு அந்த கழுத்தை அறுத்துட்டு அதுதான் ராகு. இத காண்பிச்சு கொடுத்தவா சூரியன் சந்திரன் தான். இவன் அசுரன் தேவதா வேஷத்துல இங்க வந்திருக்கான்னு சூரியனும் சந்திரனும் காண்பிச்சு கொடுத்தாலாம். அந்த அசுரனுடைய தலை மாத்திரம் அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. அது கேது இந்த கீழே பாகம் அதோ பாகம் முண்டம் இருக்க அது கேது அது கழுவி வந்துருக்கான். அப்போ பெருமாளன் நீ நவகிரகத்துல ஒருத்தனா இருந்துகிட்டோம்னு சொல்லிட்டு, ஆனா இந்த அசுர இந்த சூரியனும் சந்திரனும் காண்பிச்சு கொடுத்ததுனால பர்வாக்கள்ல அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சன்னிவேசங்கள்ல சூரியன் அமாவாசை சமயத்துல சூரியனையும் பௌர்ணமி சமயத்திலையும் சந்திரனையும் பிடிச்சு பீடிக்கிறதுன்றது அவனுடைய காரியமாயிட்டு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திடீர்னு பார்த்தோம்னா பெருமாள் கருடோ அந்த ரெண்டு தம்பாட்டுக்கு பக்கம் போயிட்டு அசுராளுக்கு மீறி போயிட்டு யாருக்குமே ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை. இது ஒரு பெரிய தப்பு காரியம் தானே. உன்னை கேட்டேன், இங்கதான் தப்பு காரியமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் பாகவதத்துல அவரே சொல்லி சொல்ற, தைத்யாம் கிரஹீத கலசோ வஞ்சயன் உபசஞ்சரை தூரஸ்தான் பாயயாமாச ஜரா மிருத்யுஹராம் சுதாம் தே பாலயந்த சமய மசுராஹ சுகிருதம் நிருப தூஷ்ணீமாசன்னே கிருத ஸ்னேஹாஹம் ஏற்கனவே ஒப்பந்தம், நான் எப்படி பங்கு போட்டு கொடுக்கறனோ அப்படி வரைக்கும் அது வரைக்கும் அப்படியே நீங்க வாய்மூண்டு அங்கீகரிக்கணும்னு சொன்ன. ஆகையால இவெல்லாம் இந்த பெண்ணோட போய் சண்டை போறதான்னுட்டு அவெல்லாம் சண்டை போடாத வாய்மூண்டு இருந்தாலும் ஒண்ணு அசுராளு நியாயப்படி பங்கு போட்டு கொடுன்னுதான் தேவதைகள்லாம் கேட்டிருக்க அசுராள்லாம் சொல்லிருக்கா. அப்போ இவாளே கேட்டது நியாயப்படி பங்கு போட்டு கொடுனாக்க அசுரால்லாம் சுவாவத்தினாலேயே துஷ்டாளாக இருந்துருக்கா, இவாள் குரூரர்களாக இருந்துருக்கச்சே இவாளுக்கு அமிர்தத்தையும் கொடுத்து இவாளுடைய ஒரு குரூரமான ஒரு இத்தை வளர்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு, அது நியாயம் இல்லை. அவளே சொன்னது நியாயப்படிதான் கொடுக்கணும்னு சொன்னதுனால இவாளுக்கு அமிர்தபானம் பண்றதுக்கு யோக்கியத்தையே இல்லை, இது நியாயமும் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டேதான் பெருமாள். ஆகையாலதான் தேவதா அசுராளுக்கு அது கொடுக்கல. ரெண்டாவது யாரெல்லாம் பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவர்களாக இருந்து கொண்டு பெருமாளை பழிப்பறவர்களாக இருக்காளோ அவளுக்கு க்ஷேமம் ஏற்படாது. அசுரால் மொத்த பேரும் பெருமாளை பழிப்பவர்களாக இருக்கா, பெருமாளிடத்துல பக்தி இல்லாதவர்களாக இருந்திருக்கா, அவளுக்கு க்ஷேமத்தை பெருமாள் ஏற்படுத்தல. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டவனா, பக்தர்களாக இருந்திருக்கிற தேவதைகளுக்கு கொடுக்கறது தான் நியாயம், எது நியாயமோ அதை தான் பண்ணணும்னு சொல்லிருக்க. அப்படின்னால தேவதைகளுக்கு கொடுத்து ரட்சணம் பண்றதுதான் நியாயம்னு பெருமாள் தீர்மானம் பண்ணு. ஆகையால நியாயமான காரியத்தை பெருமாள் பண்ணிருக்கு. ஆகையால இங்க பெருமாள் எதுவும் தப்பு பண்ணல, பெருமாள் நியாயமான காரியத்தை தான் பண்ணிருக்கேன்னா. இதுக்கப்புறம் அவளுக்குள்ள பெரிய யுத்தங்கள்லாம் நடைபெறுகிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். நமக்கு இப்படி பகவத் பக்தாளாக இருந்திருக்கிற நமக்கு எல்லா சமயத்திலையும் பெருமாளுடைய அனுகிரகம், நியாயமான அனுகிரகம், அவரை ஆசிரியத்தவர்கள் என்கிற முறையில நமக்கு அனுகிரகம் வேணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாத்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி சுமதே வெங்கடேசாய் வேதாந்த குரவே நமஹா.